శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవ్యోమే సన్నిధత్తాం సదా శ్రీ జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిజ్ఞానోపాస్మహే రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభుజనం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామూలమధ్యమాం మత్పదాచారిపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాం భుజయుగ్మరుగ్మవ్యామోహతశ్చరాణి కృణాయ మేనే అస్మద్గురోర్భవదో సదయేకసింధోః రామానుజశరణౌ శరణం ప్రపద్యే యత్పదాంభోరుహధ్యానవిద్భస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామి తమ్. 40 வரைக்கும் முடிச்சோமா சாண்டிங் இங்க? 40 இல்ல, 30 வரைக்கும். 30 வரைக்கும் சாண்டி. 31 ல இருந்து. சரி. யயா தர்மம் அதர்மம் ச. யயா தர்மம் அதர்மம் ச. కార్యం చాకార్యమే కార్యం చాకార్యయత్ ప్రజానాథి బుద్ధిస్ పాత్రరాజసి అధర్మం ధర్మమి మన్యతే తమసావృత సర్వార్థాన్ విపరీతాంశ బుద్ధిః పార్థ తామసి ధృత్యాయయా ధారయతే మనః ప్రాణేంద్రియ క్రియాః యోగేనాభ్యభిచారిణ్య ధృత్యాధారయతే అర్జున ప్రసంగేన ఫలాకాంక్షి ధృతిస్సా పార్థ రాజసి యయా స్వప్నం భయం శోకం విషాదం మదమేవ చ నవిముంచతి దుర్మేధా ధృతిస్సా పార్థ తామసి సుఖం ద్విధానీం త్రివిధం శృణు మే భరదర్శభ అభ్యాసాద్రమతే యత్ర దుఃఖాంతం చ నిగచ్చతి యత్తదగ్రే విషమివ పరిణామే మృతోపమం తత్సుఖం సాత్వికం ప్రోక్తం प्रोक्तम प्रोक्तम तत्सुकम सात्विकम प्रोक्तम आत्मबुद्धि प्रसादजम आत्मबुद्धि प्रसादजम आत्मबुद्धि प्रसादजम विषयेन्द्रिय संयोगात् यत्तदग्रे मृतोपमम् परिणामे विषमिव तत्सुखं राजसं स्मृतम् यदग्रे चानुबन्धे च सुखं मोहनमात्मनः निद्रालस्य प्रमादोत्थम् तत्तामसमुदाहृतम् न तदस्ति पृथिव्यां वा इति देवेषु वा पुनः सत्त्वं प्रकृतिजैर्मुक्तम् यदेभिः स्यात्त्रिभिर्गुणैः சரி இப்ப வந்து கமெண்ட் போகலாம். 43ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 18 அத்தியாயத்துல கிட்டத்தட்ட ஒரு சாரம் இது மொத்த கீதைக்கும் ஒரு சம்மரை கொடுக்கறது. 17 அத்தியாயத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் சிலது விட்டு பேக்கலாம், சில ஆஸ்பெக்ட்ஸ் விஷயம் வந்து என்ன சொன்னதுதான். But aspects, some aspects about those, what was already shared, அதெல்லாம் வந்து இங்க கவர் பண்ற. அதுல அர்ஜுனன் வந்து சந்தேகத்தோட ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன பேசிஸ்ன்னு கேட்டா, முதல்ல இருந்து கிருஷ்ணர் சொல்லிட்டு வர்றது இதுதான், கர்மயோகம் பண்ணு. கர்மயோகம் பழிச்சதுன்னா ஞான யோகம், ஞான யோகம் பழிச்சதுன்னா பக்தி யோகம், அப்புறம் மோட்சம். ஆனா கர்மயோகம் பண்ணாம சில பேருக்கு ஞான யோகம் பண்றதுக்கு யோகியதை இருக்கும். அவ ஞான யோகம் டைரக்டா பண்ணி பக்தி யோகத்துக்கு போய் மோட்சத்துக்கு போகலாம். அப்ப ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தாலே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எதுக்கு இதை பண்ணிட்டு அதை பண்ணுவோம், டைரக்டா அதே பண்றேன்னு நான் கேட்பேன். அதுக்காக தான் வந்து சொல்றாரு, கர்மா விடக்கூடாது. கர்மயோகம் பண்றது வந்து ஈஸி பண்றதுக்கு, அது வந்து கர்மாந்திரிக்க சொல்ல போற சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நம்மளுடைய சனாதன தர்மத்துல ஒரு பிறவின்ற கான்செப்ட் கிடையாது. ஒரு பிறவின்ற கான்செப்ட் வச்சுதான் டிஸ்கிரிமினேஷன்றதே வருது. முதல்ல நான் இந்த ஜென்மாவில் இந்த பிறவி அடைஞ்சிட்டேன், நான் இது அதாக முடியாதா இதாக முடியாதான்ற கேள்வி வருது. ஆனால் நாம் என்ன சொல்லணுன்றது, பர்த்ன்றது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்க போகிறது. எவ்வளவோ பிறவி எடுத்திருக்கோம், எவ்வளவோ பிறவி எடுக்க போகிறோம். நாம் எந்தெந்த பிறவியெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த பிறவியெல்லாம் நிறைய வாட்டி ஏற்கனவே எடுத்துக்கலாம். எந்தெந்த பிறவியெல்லாம் வேண்டாம்னு நம்ம வெறுக்கிறோமோ அந்த பிறவிலே நம்ம நிறைய மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த பிறவி நம்ம பிடிச்சாமா இருக்கலாம், பிடிக்க எப்படியோ இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லி என்ன சொல்றாருன்னா, அப்போ ஒருத்தன் இந்த ஜென்மாவில் ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா எதுக்காக பிறக்கிறாங்கன்னா அந்த பழைய கர்மா. அப்போ அந்த பழைய கர்மாவுக்கு அனுகுணமாக அந்த சரீரம் மனது கிடைக்கிறது. அப்போ இதெல்லாம் இது என்ன பேசிஸ்ன்னு கேட்டால், குணங்கள் தான், மூன்று குணங்களுடைய காம்பினேஷன் தான் எல்லாமே. அப்போ இந்த இந்த ஜென்மாவில் ஒருத்தர் இருக்கான், ஏதோ சரீரத்தை எடுத்துருக்கான்னு சொன்னால் அவனுடைய ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு பார்த்தோம்னா அவனோட பிஹேவியர் எல்லாமே டிவன்லேருந்து த்ரீ குணாஸ் தான். ஒன்ஸ் அவன் அந்த கான்ஷியஸாக மெனி டேக்ஸ் சார்ஜ், அப்போ தான் வந்து அவனால் ஒரு சேஞ்சை வில்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். இப்போ கோபம் வருது, வந்த கோபத்தை நம்ம அப்படியே அது பிரகாரமே போயிட்டோம்னா அப்போ குணங்கள் ஆப்ரேட் பண்ணுறது வேற. நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் நமக்கு கோபம் இருக்குது, ஐ ஷுட் நாட் ஈல்டு த ஆங்கர்னு நினச்சிட்டு யூ டேக் அன் ஆப்ஷன், சரி இதை நான் அவாய்ட் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ கோபம் அதனால நம்மளுடைய புத்தியை அப்போ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜீனை போய் ஆல்டர் பண்ணுறோம், நம்மளுடைய உள்ளுக்குள்ளே திறந்து நம்மளுடைய கோரை போய் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அந்த ப்ரோக்ராம் எல்லாம். அப்போ அடுத்த வாட்டி என்ன ஆகுதுன்னு கேட்டால், மறுபடியும் நமக்கு கோபம் வரச்சுன்னா நம்ம இதே போனோம்னா ஸ்ரேயத்துக்கு போவோம். இல்ல கோபம் வந்தாச்சுன்னா அதை நம்மள கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னா மறுபடியும் கிரியேட்டா. அப்ப இந்த ஜென்மாக்கு என்னென்ன கர்மா ஈஸியோ அதுதான் இந்த மேட்ரிக்ஸ் வர்ணாசிரம தர்மம் சொல்லி இந்த இதுல இருக்கியா இதை பண்ண, இதுதான் உனக்கு பெட்டர். அப்படி இல்லாம எல்லாரையும் எல்லா கர்மாவையும் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுதான் டிஸ்கிரிமினேஷன். ஆக்சுவலா பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல ஆக்சுவல் டிஸ்கிரிமினேஷன் இல்லை. எல்லாரும் எல்லாம் பண்ணியாங்கன்னு சொன்னா அங்கதான் டிஸ்கிரிமினேஷன் ஆரம்பம். ஏன்னா சில பேரால அந்த மாதிரி கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா இந்த ஜென்மால அவளுடைய குணம் பேக்ரவுண்ட் இருக்கு. அப்படி இருக்கச்சே சரீர தர்மங்கள் ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போ நமக்கு எல்லாம் தெரியும் புருஷா வேற ஸ்திரீ வேற சரீர தர்மங்கள்லாம் இருக்கு. அப்படி சரீர தர்மத்தெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம அவருடைய குணங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்காம எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. வேத கர்மாக்கள்லாம் எங்கள் வாத்தியோட மிலிட்ரி மாதிரி அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது, ரிலாக்ஸேஷனும் கிடையாது. 4 மணிக்கு 7 மணிக்கு 7 காரியத்தை பண்ணியானோம். அது மாதிரி இது மிலிட்ரி டிசிப்ளின் இது மீமாம்சகம் இதெல்லாம். அப்ப எல்லாராலையும் அந்த மாதிரி கர்மாவெல்லாம் பண்ண முடியாது. அதுக்காக தான் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கேன். இப்ப யுத்தத்துக்கு போறோம் கர்மா வச்சு எல்லாரும் யுத்தம் யுத்தம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. சில பேருக்கு ஆசை இருக்கலாம் நான் ஏன் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டா சி எக்ஸப்ஷன்ஸ் வந்து எல்லாத்துலயுமே இருக்கும். ஒருத்தர் ஆசைப்படுறாரு ஒருத்தருக்கு யோகியத்தை இருக்குன்றதுக்காக எல்லாருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா திருப்பி வந்து கன்ஃபியூஷன் தான் செட் ஆகும். அந்த ரீதியில ஓபனா சொல்லிட்டு வரைச்சு அந்த அப்ப முதல்ல ஆரம்பிக்கிறார். அவன் கேட்கறா சன்னியாசம் தியாகம் தான் சொல்றாரு, கர்மா விடகமா பண்ணணுமா. சில பேர் சன்னியாசம் கர்ம சன்னியாசம் சொல்றார், சில பேர் தியாகம்னு சொல்றாங்க இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு வர. இந்த மாதிரி லோகத்துல விதமா சொல்லிட்டு வர. ஆனா சன்னியாசம்னாலும் தியாகம்னாலும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்னு கேட்டா கர்மாவை எப்பவும் விடவே கூடாது. யஜ்ஞதான பல கர்மா கர்த்தவியம் பண் காரியமே அர்த்தம் சொல்லிட்டேன். ஆனா அப்ப அப்ப என்ன அர்த்தம் சன்னியாச தியாகத்துக்குன்னு சொன்னா அந்த பலன மேல ஆசை எல்லாம் பண்றது, பலத்தை தியாகம் பண்றது. ரெண்டாவது நான் பண்றேன்ற எண்ணத்தை தியாகம் பண்றது. மூணாவது என்னுடைய கர்மான்றது என் சம்பந்தப்பட்டதுன்றது பண்றது. பிரபத்திக்கு இதே மாதிரிதான். அதாவது ஞாச தர்சனம் வச்சு அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நாமம நாமமான என்னுடையது அல்ல. எது என்னுடையது அல்ல, அகம் நானே என்னதல்ல. முதல்ல மத் ரக்ஷண பரகா இந்த காரியம் இருக்கு, இந்த ரக்ஷணம் பண்ணக்கூடிய காரியம் அதுவும் இந்த இல்லை. அப்ப என்ன ரக்ஷணம் பண்ணதுனால ஒரு பலன் வருமே ஆனால் மத் ரக்ஷண பலம் ததா அதே மாதிரி என்ன ரக்ஷணம் பண்ணதுனால வரக்கூடிய பலனும் என்னது இல்லைன்னு போய் பிரபத்தியை பண்ணணும். ஏன்னா அங்கேயும் நமக்கு அந்த அந்த தியாகங்கள்லாம் பண்ணணும். அப்படி சொல்லிட்டு வரைக்கும் இன்சிடென்ட்லாம் மறுபடியும் அந்த குணங்கள்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு ஜென்மாவுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எல்லாம் சொல்லி வர சைக்கலாஜிக்கலாக. அப்போ நம்ம முதல் வருடத்தில் இருக்கிறவளுக்கு 42வது பத்தியத்தில் பார்த்தோம். சமோ தம தபா சௌச்சம் சாந்தி ராஜ்யமம் ஏகச்ச ஞானம் விஜயானம் ஆஸ்திக்கம் பிரம்ம கர்ம சுபாவிகம். முதல் வருடத்தில் பிறந்தவளுக்கு இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கணும். இன்றைய தேதியை வச்சு நம்ம இதை முடிவு பண்ண முடியாது. இன்றைய தேதிக்கு எல்லாம் வர்ணசங்கரம் ஆல்மோஸ்ட் ஆயிடுத்து. இன்னொன்று எல்லாருமே நம்ம வர்ணசங்கரம் ஆளுனா கூட யாரும் அவன் தர்மத்தை யாருமே கடமிக்கிறது இல்லை. எதுவுமே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டுருக்க மொழிய அவன் அவன் தர்மத்தை அப்போ குணங்கள் எல்லாம் மாறிடுது. அப்போ ஜீன் எல்லாமே எல்லாம் ஆல்டர் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரிஜினலாக என்னன்னா இப்படி இருக்கும் ஷமஹா தமஹா தபஸ் ஷமஸ் ஷமஹா தமஹா தபஸ் சௌச்சம் சுத்தம் சௌச்சம் மேலே கிளென்லினஸ் சொல்றாங்க இல்லையா. அந்த கிளென்லினஸ் வந்து நாட் பிசிக்கலும் உண்டு, நாட் லௌகீகமானது. இப்போ நம்ம பின்பகாத போயிட்டு இருந்தால் போய் கூட கையமைக்கிறது அது மாத்திரம் அந்த கிளீன்லஸ் இல்லை, வைதிக சுத்தின்னு பெயர். அப்போ ஒரு ஆச்சரன்ற ப்ராசஸ் இருக்கு, அதை பண்ணி ஒரு புரோக்ஷனம் பண்ணுறது, அதனால தான் அந்த சுத்திக்கு ஆக்சுவலாக சொல்லப்படுறது. லௌகிக சுத்தின்றது டேக்கன் ஃபார் கிராண்டட், அதற்கு மேல வைதிக சுத்தி. விழுப்பு திட்டெல்லாம் படாமல் இருக்கிறது ஆ சௌச்சம்னு பெயர். தீட்டு காலத்துக்கு ஆ சௌச்சம்னா சுத்தி ஏற்படாத வரைக்கும் அர்த்தம், அதான் ஆ சௌச்சம். ஆனால் அது வந்து கணக்கு இருக்கு, 10 நாள் 1.5 நாள் 3 நாள் இருக்கு. அது முடிஞ்ச விதமா ஒரு தலைக்கு தீர்த்தா மாதிரி என்ன பண்ணணுமோ அப்பெல்லாம் தீட்டு போடுறது அர்த்தம். அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பார்க்க காக்க வேண்டியதுன்னா அவளுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. அதெல்லாம் போட்டுண்ட ஞானம் விஜயானம் இதெல்லாம் போட்டுண்ட சுபாவஜம்னு போட்டுண்ட. சுபாவஜம்னா அந்த குடும்பத்தில் பிறந்து அந்த பிறவி இதெல்லாம் எடுத்துட்டா நேச்சுரலாக இருக்கும்னு போட்டுண்ட. இப்போ 43வது பத்தியத்தில் பேஜ் 579 சௌரியம் தேஜோ திருதிர் தாட்சியம் வித்தே சாப்பியபலாயனம் தானமீஸ்வர பாவச்ச சாத்திரம் கர்ம சுபாவகம். கஷாத்திரம்னாலே க்ஷத்ரிய சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். க்ஷத்ர க்ஷத்ரபந்துன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். க்ஷத்ரபந்து பிராமண பிரம்ம பந்துகுன்னு சொல்லுவான். பிரம்ம பந்து க்ஷத்ர பந்துகுன்னா என்ன, அதுதான் ஒரு திட்ட டேர்ம், அது நேம் சேக், சும்மா பேருக்காக இருக்கான்னு அர்த்தம். பிரம்ம பந்துன்னு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு பிராமணன் இருக்கிறான், எந்த விதமான தகுதியும் இல்லாதவன். அது மாதிரி க்ஷத்ர பந்துன்றவன் க்ஷத்ரனுக்கு உண்டான தர்மம் எதுவும் இல்லாம நேம் சேக் சும்மா க்ஷத்ரியன் இருக்கான். அந்த க்ஷத்ரத க்ஷாத்திரம், க்ஷாத்திரம் கர்மனா அந்த க்ஷத்ரிய கர்மமானது சுபாவமா இருக்கக்கூடிய கர்மம் என்னன்னு கேட்டா சௌரியம். சூரன் சொல்லமா தமிழ்ல சூரன் சொல்றோம், அதான் சூரன். சூரன்னா ரொம்ப பராக்கிரமசாலி, சௌரியம்னா அந்த பராக்கிரமம். தேஜஸ்னா எல்லாத்துக்கும் பிய பாஷ்யக்காரர் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்கார். மற்றவாளுடைய ஸ்பிளண்டர்னா நம்ம அமைஞ்சு போகாம இருக்கிறது. அதாவது இப்ப பகல்ல சூரியன் வந்து வச்சிருந்தோம், நட்சத்திரம் காணாம போயிடுறது. அப்ப சூரியனோட தேஜஸ் ஜாஸ்தி, நட்சத்திரங்களுக்கு தேஜஸ் இருக்கு, ஆனா சூரியனை பார்க்கச்சே நட்சத்திரங்களுடைய தேஜஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அது அந்த டிஸ்டன்ஸ் விட்டுருவோம். யதார்த்தமா பார்த்தா அப்ப சூரியனுக்கு தேஜஸ் ஜாஸ்தி. ஒன் சூரியன் வந்துருச்சுனா தூக்கல் கூட போட்டாலும் ஒன்றும் யூஸ் இல்லை, ஏன்னா அந்த வெளிச்சத்தை அதுதான் தேஜஸ். அப்புறம் தியதிகின்னு சொன்னா அந்த ஒரு ஆரம்பிச்ச காரியத்தை முடிக்கிற சாமர்த்தியம், தாட்சியம்ல எக்ஸ்பர்டீஸ் அந்த காரியத்தை முடிக்கிறதுல. அப்புறம் யுத்தேச்ச அபலாயனம், யுத்தத்துல ஓடக்கூடாது. எப்போ ஓடக்கூடாதுன்னா தோற்க போறோம், உயிர் போக போறது, அந்த சமயத்திலும் யுத்தத்திலேருந்து தப்பிச்சு ஓடாம இருக்கிறது. தானம், தானம் பண்றது, ஈஸ்வர பாவம்னா எல்லாரையும் அடக்கி ஆள்றது, அந்த அதெல்லாம் வந்து க்ஷத்ரிய தர்மங்கள். சௌரியம் கமத்தில் பாருங்க, சௌரியம்னா யுத்தே நிர்பய பிரவேச சாமர்த்தியம். யுத்தத்துல பயமில்லாம நுழையிறது, யார் இனிமையா இருந்தாலும் என்ன வியூகம் அமைச்சிருந்தாலும் தைரியமா நிர்பய பிரவேச சாமர்த்தியம். தேஜகா என்னது, பரங்கி அனபிபவனீயதா, அபிபவம் பண்றதுன்னா டாமினேட் பண்றது. அனபிபவனே பண்ணாம இருக்கிற மாதிரி இருக்கிறது. திருத்திகின ஆரத்திய கர்மனி விக்ன உபனிபாத்தி அப்படி சமாபன சாமர்த்தியம். திருத்தின ஃபர்ஸ்டியூட் சொல்ற ஒரு கருத்தை ஆரம்பிச்சுட்டா ஒரு ஒரு கவி சுபாஷிதம் என்னன்னா, நீச்சர் நீச்சர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விக்ன பயாத்து, ஐயோ இந்த காரியமா, இதுல ஏகப்பட்ட தடங்கள் வருமே அப்படின்னு பண்ணாமே இருக்கிறது. நடுவில் இருக்கா பாருங்க, அவன் என்ன பண்ணுவா, ஆரம்பிச்சுட்டு ஒன்று ரெண்டு விக்னம் வந்த உடனே அடுத்தவா சொல்லியிருப்பா, வேணாடா பண்ணாதடா நிறைய கவனம் வருண்டானு, உடனே ஞாபகம் வந்துடும். அவளை அப்பயே சொன்னா முடியாத சொல்லாம விட்டுடுவான். ஆனா உத்தம என்ன பண்ணுவான்னு கேட்டா, முகுகு முகுகுன்றான், திருப்பி திருப்பி விக்னம் வந்தாலும் அந்த விக்னத்தை போக்கிட்டு அந்த காரியத்தை பண்ணக்கூடியவன். அந்த மாதிரி ஒரு திருதி அன்பு இவனுக்கு வரும், எத்தனை விக்னம் வந்தாலும் காரியத்தை பண்றதுக்கு. அது தாட்சியன்னு கேட்டா சர்வக்ரியா நிவர்த்தி சாமர்த்தியம், எல்லா காரியத்தையும் சமாபனம் பண்றதுக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. முதல்ல வந்து திருத்தின்றது மோர் ஆஃப் மென்டல் இது ப்ரோவஸ், இது வந்து பிசிக்கல் இதுலே அந்த காரியத்தை பண்ணக்கூடியது. யுத்தேச்ச அபி அபலாயனம், யுத்தேச்ச ஆத்ம மரண நிச்சயே அபி அனிவர்த்தனம் அனிவர்த்தனம், ஆத்ம மரண நிச்சயே தனக்கு மரணம் சம்பவிக்கிறது உறுதினு சொன்னா கூட அனிவர்த்தனம், நிவர்த்தனம்னா திரும்பது, அனிவர்த்தனம் திரும்பாம ஓடாம இருக்கிறது. தானம் ஆத்மீயசிய திரவியசிய பரஸ்தத்வ ஆபாதன பரியந்த தியாக, தானத்துல தன்னுடைய தனக்கு சொந்தமா இருக்கக்கூடிய வஸ்துவை அடுத்தவாளுக்காக கொடுக்கறது அப்படிங்கிறது தியாகம், எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருது. அதாவது சில பேர் ருச்சி கர்ணன் இத்தியாதிகள்னா அவளுக்குலாம் அந்த தானம் பண்றதுல அவளுக்கு ருச்சி, சத்திரியோட தர்மமா இருந்தது. ஈஸ்வர பாவகா என்னன்னு சொன்னா, ஸ்வவித்திரிக்த சகல ஜன நியம சாமர்த்தியம், தன்னை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய எல்லாரையும் நியமனம் பண்ற சாமர்த்தியம். இந்த இடத்துல பகவானுக்கும் லோகத்தில் இருக்கக்கூடிய நியந்தாக்கள்லாம் இருக்காங்களோ அவளுக்கு எல்லாம் வித்தியாசம்னு கேட்டா, இந்த நியமனம் பண்றதுன்றது எல்லா இடத்துலயும் பரவி நியமனம் பண்ணணும், அப்பதான் கம்ப்ளீட் நியமனம் பண்ண முடியும். ராஜாக்கள் கூட நியமனம் பண்ற, ஆனா ராஜாக்கள் வந்து எங்க எல்லாத்தையும் பரவி இருக்க முடியாது. ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், ஒரு ஆர்டர் பாஸ் பண்றான், அவனுதான் அவன் பின்னாடியே அவன் தரப்பான், அதை ஃபாலோ பண்ணாம இருப்பான். அப்ப ராஜாக்கள் பண்றது கிடையாது, அவனை பண்ண வைக்கிறதுல ஆகாசம் மாதிரி இருக்கக்கூடிய வசதிகளுக்கு எல்லாருக்கும் பரவக்கூடிய சாமர்த்தியத்துக்கு ஆனா நியமிக்க முடியாது. ஆனா பகவான் என்னன்னு கேட்டா எல்லா இடத்துலயும் பரவி எல்லாத்தையும் நியமிக்கிறான். அதனால அவனோட நியமன சக்தி வந்து ஜாஸ்தி. அந்த ராஜாக்கள் அது கம்மி. ஏற்றது க்ஷத்ரியத்து சுபாவிதம் கர்ம. இவைகள்லாம் க்ஷத்ரியனுடைய சுபாவமா இருக்கக்கூடிய சுவாபாவிகமா இருக்கக்கூடிய கர்ம அது தர்மங்கள். அடுத்து ரிஷி கௌரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்யகர்ம சுபாவஜம் பரிச்சரியாத்மகம் கர்ம ருத்ரஸ்யாதி சுபாவஜம். கிருஷி கிருஷி பண்றதுல விவசாயம் பண்றது. கோரக்ஷிய அப்படின்னா கேட்டல் பொதுவாக பசுக்கள்லாம் ஆடு மாடு இத்தியாதிகள் வகைகள்லாம் அது பண்றது. வாணிஜ்யம்னா ட்ரேடு. இதெல்லாம் வைஷ்ய கர்ம சுபாவஜம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் என்னன்னா கூர்ந்து நம்ம கொஞ்சம் பெண்ட் ஆஃப் சைக்காலஜி இருந்ததுன்னா இந்த வைஷ்ய குலத்துல பிறந்தவருடைய அவருக்கு சுவாபாவிகமா அந்த குணங்கள் இருக்கும். நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். கூட படிச்ச பசங்க எல்லாம் சில பேர் சில பிசினஸ் கம்யூனிட்டில வருவோம். அவருடைய மைண்டே எப்பயும் பாத்தீங்கன்னா அந்த கணக்குல ரொம்ப கிளியரா இருப்பா. எந்த கணக்குன்னா 100 ரூபா போட்டா எவ்வளவு வரும் அவன் பேசுறதே இப்படிதான். பிக்சட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் இப்படிதான் திங்க் பண்ணுவாரு. இந்த பைசாவை இதுல போடணும்னா அவனோட திங்கிங் எதுவும் நிறையா இருக்கும். ஏன்னா 100 ரூபா போட்டா எவ்வளவு எடுக்கலாம், 1000 ரூபா போட்டா எவ்வளவு எடுக்கலாம். அது அது சுபாவமா ஏன்னா அந்த அந்த அந்த ஆத்திலேயே இருந்ததுனால அவளுக்கு வந்து அதுதான் திருஷ்டி வசங்களுக்கு. ஸோ அவள பிசினஸ் பண்ண போனா வச்சுக்கோ ரொம்ப நல்லா பண்ணுவா. ஏன்னா நம்மளால போய் பிசினஸ் பண்ணோம்னா நம்ம தானம் பண்ண உட்காந்து போவாங்க பிசினஸ் பண்ண போயிடும். அவளுக்கு தெரியும் 1 ரூபாய் எங்க கொடுக்கணும் என்ன அது அது வந்து இயல்பா வருது. அதான் வைஷ்யகர்ம சுபாவகம். நான் வேடிக்கை கூட சொல்லுவேன் அப்ராட்ல இருந்தப்ப இந்த மாதிரி எங்க ஊர்க்காரெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியாது அவன் பரம்பரை பரம்பரையா இந்த மாதிரி வருத்தே அவன் வெளில வந்தானா அவங்க எல்லாம் தூக்கி சாப்பிடுவான் தெரியும். ஏன்னா ஏதோ வெளில வர உட்காந்துருக்கான் அவன் வியாபாரம் பண்றவன்லாம் ஒரு லட்சத்துல ஒரு சான்ஸ் தானே. அம்பானி வந்தானா அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சுது. அதே எவ்வளவு அம்மா இருக்கா பொட்டன்ஷியலா. அதான் ஏன்னா இவன் பரம்பரை பரம்பரையாவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய வருத்தத்துல ஊரு இருக்கு. அப்ப பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்திரஸ்யாது சுபாவஜம். பரிச்சரியான்னாலே சேவை பண்றது சர்வீஸ் பண்றது அது அவளுடைய சுபாவத்தில் இருக்கு. ஏன்னா அவளுடைய குணங்கள் தமஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால லைஃப்ல ஆம்பிஷன் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஆம்பிஷன் இருக்காது. நிறைய பேர் சொசைட்டில பாக்கலாம் நம்ம அவள் அது டேக் அப் ஆல் ஆட் ஜாப்ஸ். ஏன்னா அவனுக்கு தேவை ஏதோ ஒரு பணம் வரணும், ஏதோ சாமான் வரணும், சாப்பிடணும், சௌக்கியமா இருக்கணும், அந்த மாதிரி அவ்வளவுதான் அது. அப்ப அவளுக்கு சுவாபாவிகமா வரும். யோசிக்க மாட்டான் எந்த காரியத்தாலும் இப்ப பண்ணுவான். நாமளா இருந்தா கௌரவம் பார்ப்போம். நாம இப்படி அவங்க அவங்க தான் கவலை இல்லைன்னா அவன் தெரியும். இந்த வேலை பண்ணா துட்டு வரும், துட்டு வந்தா சுத்தமா இருக்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்ல நம்ம எல்லாருமே இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கோம். எந்த காரியத்தான் பண்றோம் ரீதியில. கிருஷி சசிய உற்பத்தி கர்ஷணம். சசியம்னா கிராப்ஸ் அந்த பாட்டுல வந்தே மாத்திரம் வரைச்சு சசிய சாமலா. சசியம்னாலே அந்த பச்சைக்கே ஒரு இது உண்டு. ஒண்ணும் வேணாம் அந்த கார இடத்துல போனோம்னா கிராமத்து பக்கத்துல அந்த அந்த பச்சையை பார்த்தாலே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த கிரீனுக்கே அவ்வளவு சசிய சாமலா. சசிய உற்பத்தி கர்ஷணம் அதை உண்டு பண்றதுக்கு உண்டான முயற்சி அல்லது வியாபாரம். கோரக்ஷம்னா பசுபாலனம், பசுக்கள்லாம் பாலனம் பண்றது. இது வாணிஜ்யம் என்ன கேட்டா தன சஞ்சய ஹேதபூதம் கய விக்ரயாத்மகம் கர்ம. ட்ரேடு ஒண்ணு உண்டு பண்றது இல்ல, வாங்கறது விக்கிறது. பணம் தான் அந்த மார்ஜினா வச்சு என்ன பண்ணுவா, எதையும் உற்பத்தி பண்ணாம ஸ்டார்ட் பண்றது விக்கிறது. ஏற்றது வைசிய சுபாவகம் கர்ம. இவைகள்லாம் வைசனுடைய கூட பிறந்த கர்ம அல்லது கர்மா. பூர்வ வர்ணத்திரைய பரிச்சயா பரிச்சரியா இருக்கும் சூத்திரஸ்திய சுபாவகம் கர்ம. முன்னாடி சொன்ன 3 பேருக்கும் உபகாரம் பண்ணக்கூடிய ஒரு சுபாவமா இருக்கக்கூடிய சுபாவம் இருக்கக்கூடிய 4வது சேர்ந்தவன். இப்ப தத்து ஏதத்து சதுர்ணாம் வர்ணானாம் திருப்திபிகி சக கர்த்தவியானாம் சாஸ்திர விகிதானாம் யஜ்ஞாதி கர்மனாம் பிரதர்சனார்த்தம் உத்தம். இப்ப எல்லாருக்கும் பொது தர்மங்கள்லாம் உண்டு. பொது தர்மங்கள்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து பத்த காலையில இருந்து குளிக்கணும் அதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் பூஜை பண்றது இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. இருந்தாலும் விசேஷமா அவளுக்கு சாஸ்திர விகிதப்பட்ட அந்த யஜ்ஞாதிகள்லாம் இப்ப சொன்னார். யஜ்ஞாதி யோகி திரையானாம் வர்ணானாம் சாதாரணாக. யஜ்ஞம் பண்றதுன்றது 3 பேருக்கு சாதாரணம். அதனால தசரதன் என்ன பண்றான், புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணலாம். பிராமணெல்லாம் பண்ணணும் கிடையாது. கத்திரியாலும் பண்ணலாம், வைஷ்யாலும் பண்ணலாம். அபிஷேக் பண்றவன் பிராமணா இருப்பான். ஆனா அவளுக்கு அந்த கர்த்தாவா சோத்தாவா இருக்கக்கூடிய இதுவும் உண்டு. ஆனா அபிஷேக் பண்றக்கூடிய இது அவளுக்கு இருக்காது. வாத்தியாரா போகுதுன்றது இவனுக்கு. முமுக்ஷுனாம் சாதாரணா. சமதமங்கள் வரைச்சு முமுக்ஷுவானா மூணு பேருக்கு அவைகள் சாதாரணம். பிராமணனுக்கு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட்ன்றது அவனுக்கு இயல்பா உண்டு. ஆனா முமுக்ஷுவா இருந்தா மூணு பேருக்கும் அது சாதாரணம். ஏன்னா முமுக்ஷுனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது தான், மோட்சத்துக்கு போக ஆசைப்படுறாரு. பிராமணச்சது சத்வோத்வேகஸ்ய ஸ்வாபாவிகத்வேன சமதமாதய சுகோபாதானாக இது கிருத்துவா தத்து சமதமாதய சுவாவஜம் கர்மத்தியுக்தம். பிராமணனுக்கு அது சுவாவஜம் சொல்லியிருக்கு. ஏன்னா அவளுக்கு சத்வமானது எப்பயும் ஓங்கி இருக்கணும்னு தாத்பரியம். சத்வகுணம் எப்படி ஓங்கி இருக்குன்னா சமதமாதிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். தன்னை எப்பயும் ரெஸ்டாரண்டா இருந்துட்டு இருப்பான் அப்படின்னு அவனுக்கு சொல்லப்பட்டது. க்ஷத்ரிய வைஷயோஹோது ஸ்வதஹ ரஜஸ்தல பிரதானத்வேன சமதமாதையோ துக்கோபாதானாக இது கிருத்துவா ந தத் கர்ம இது யுக்தம். க்ஷத்ரிய வைஷ்யர்களுக்கு சத்வம் கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும், ரஜஸ்தமஸ் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அவளுக்கு போய் நேச்சுரலா சமதமான விதிச்சா என்ன பண்ணா அவளுக்கு துக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா க்ஷத்ரியன் அப்படின்னா ரெடி டு ஃபைட். அதான் அந்த சீக்கிய சொல்றாங்க, சீக்கிய அப்புறமா நேபாள் எல்லாம் ஃபைட் பண்றதா அவளோட இதுல இருக்கு. கண்ட்ரோல் பண்ணனா அடுத்தவ அழிச்சிடுவோம். மதுரை பக்கம் முதல்ல கம்யூனிட்டிலாம் இருக்கா பண்றோம். அதெல்லாம் முதல்ல பேச்சு பேச்சுனா அப்படிதான். முதல்ல அவளுடைய பூஜை ரூம்லயே பெரிய இது வச்சுட்டு இருப்பா, அதுதான் பூஜை பண்ணுவான். அந்த முடிச்சவர்கள் வச்சுட்டு இருப்பாங்க. அவள் முதல்ல வீச்சு அப்படின்னா அது அந்த பெட்ல இருக்கிறதுனால இப்ப அவளை போய் ரெஸ்டாரண்டான்னு சொல்ல வச்சுக்கோங்க. அவனுக்கு அது துக்கத்தை தான் விளைவிக்கும். க்ஷத்ரிய பிராமண சத்து விருத்தி யாஜனாத்யாபன பிரதிகிரகாக. அப்ப பிராமணத்துக்கு இருக்கக்கூடிய விருத்தி விதமான கேட்டா யாஜனம், அந்த யாகங்கள்லாம் போய் பண்ணி இருக்கிறது. அப்புறம் அத்தியாபனம்னா வேதத்தை சொல்லி இருக்கிறது. பிரதிகிரகம்னா தானம் வாங்கிக்கிறது. இதெல்லாம் அவனுக்கு உண்டு. க்ஷத்ரியஸ்ய ஜனபத பரிபாலனம், அவன் என்ன பண்ணுன்னு கேட்டா ஜனங்கள்லாம் காப்பாற்றணும். வைஷ்யஸ்ய கிருஷியாதையோ யத்தோக்தாக, அவனுக்கு கிருஷி முதலீடுகள் சொல்லப்பட்டது. சூத்ரசத்து கர்த்தவியம் விருத்திகீச்ச பூர்வ வர்ணத்திரைய பரிச்சரியா ஏவ, அவனுக்கு ஏவன்னு போட்டுட்டார். உச்ச இருக்கக்கூடிய மூன்று வர்ணங்களுக்கு ஒத்தாசை பண்றது அவனுடைய ஒரு காரியம். இது ரொம்ப யோசிச்சு இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஏன்னா அவாதான் அவனோட நல்ல எக்ஸ்பர்ட்டாக வச்சுருந்தான். அந்தந்த காரியத்தை மட்டும்தான் அவன் பண்றது டைம் இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் 80-20 தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா 80% டைமை கொண்டு போய் எல்லாம் செலவழிச்சோம்னா எக்ஸ்பர்ட் 20% தான் இருக்கும். அதனால சில காரியங்களை வந்து நாம ரிசீவ் பண்ணிட்டாதான் நம்ம இப்போ சங்கீதம் பாடுறவா இருக்கா இல்லை இப்போ நாட்டியம் கற்றுக்கிற இருக்கானா, அவள் சாதகம் பண்ணுறதுக்கு அவளுக்கு சில டைம் போகணும், யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அப்போ அப்படி இல்லாமல் ஆதரவு காரியங்கள்லாம் முழுக்க முடிச்சுட்டு இது பண்ணோம்னா கண்டிப்பாக முடியாது, இல்லை ஹெல்த் போயிடும் கட்சி. அது மாதிரி இந்த வேதாத்தியம் பண்ண மாதிரி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு போய் நீங்கள் பேசிக்கா இருக்கக்கூடிய போய் நீங்கள் சம்பாதிச்சுடுவா இதையும் பண்ணுதுன்னா அப்போ அது வராது. அதுதான் எனக்கு யாரும் வரமாட்டேன்றது. ஏன்னா எல்லாத்தையும் சம்பாதனம் பண்ணுறதுலேயே இது போயிடுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு எல்லா வேலையும் ப்ரொவைட் நீ வேணும் உங்கள் காரியம் தப்பார். சத்திரா இருக்கானா உடற்பயிற்சி பண்ணுறது சண்டைக்கு போடுறது அதுதான் அவனோட முக்கியமானது. அது மாதிரி அழகாக அந்த காலத்தை பிடிச்சி வச்சான். இதில் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டொமஸ்டிக் காரியத்தெல்லாம் மல்டி நீ சொல்லிமாரு. ஸோ எவ்ரிபடி இஸ் ஹாப்பின்னு பிடிச்சி வச்சுருக்கான். ஸ்வேத்வே கர்ம நபிரத சம்சித்தி லபதே நரக ஸ்வகர்ம நிரத சித்தியம் யதா விந்தித்து தர்ஷனும். அப்போ ஸ்வேத்வே கர்மணி, அவனவனுடைய என்ன உச்சிதமான அல்லது விதிக்கப்பட்ட கர்மா இருக்கோ அதையே ஒருத்த ஒழுங்கா பண்ணனா அதுலேயும் பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சி நிம்மதியாக இருக்கலாம். அதான் கர்மயோகத்தினுடைய ஒரு இது. என்னன்னு கேட்டால் விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணுன்ட்டு சம்சித்தினா அது பெர்ஃபெக்ஷன். ஸ்வகர்ம நிறத்தா, அவனுடைய கர்மாவிலேயே அட்டாச்சா இருக்கிறவனுக்கு எப்படி சித்தி அடையலாம் என்பதை கேள்வி சொல்றேன்னு சொல்ற. ஸ்வே ஸ்வே ஸ்வே ஸ்வேனா யதா உதித்தே, எப்படி சொல்லப்பட்டதோ கர்மதி காரியங்களில் அபிரதா அபிரதான அட்டாச்சா இருக்கக்கூடியவன் சம்சித்தியும் பரமபல பிராப்தியும் லபதே. ஆத்மா அனுபவம் இத்தியாதி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்டா அவாதான் அவனுடைய தர்மத்தை பண்ணிட்டு இருந்தாலே. அதுக்கப்புறமா போட்டுண்ட ஸ்வகர்ம இடத்தோ யதா சித்தி என்பது பரமம் பதம் பிராப்னோதி சதாசம், எப்படி அவன் அந்த பரமபதத்தை அடைகிறானோ அதை சொல்கிறேன் கேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி பண்ணணும் அவன் அப்படின்னு கேட்டா எதப்பிரவர்த்தியர்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணாதமப்யர்ச்ச சித்திம் விந்ததி மானனஹ. யதஹ சம்ஸ்கிருதம் யஸ்மாத் பெயர், யஸ்மாத்ன எவனிடமிருந்து, பிரவருத்தி பிரவருத்தின ஆக்டிவிட்டிஸ், பூதானாம் இந்த பூதராசிகளுக்கெல்லாம் எவனிடத்திலிருந்து அவர்களுடைய காரியங்கள்லாம் தோன்றுகின்றனவோ, ஏன சர்வமிதம் ததம் எவனால் அல்லது எந்த பிரின்சிபல்னால இது மொத்தம் வியாபிக்கப்பட்டிருக்கோ, ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய தன்னுடைய கர்மாவினால் அவனை அர்ச்சனை செய்து, சித்தின் விந்ததி மாணவன். ஸோ யார் எந்த கர்மா யாருக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கர்மாவை பகவானுக்கு ஆராதனமாக பண்ணிட்டு அவளுக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும். அதுதான் அந்த கதைகள்லாம் மகாபாரதத்தில் சொல்லிச்சு. அந்த ரிஷி ஒருத்தர் வந்து காட்டில் தவஸ் பண்ணிட்டு இருக்கா, தவஸ் பண்ணால் அவன் மேலே ஒரு கொக்கு வந்து எச்சம் விட்டுறது. உடனே அந்த கொக்கை பார்த்தா கொக்கு வந்து எரிஞ்சு போய்டுறது. அப்போ அவனுக்கு வந்து ஒரு இது கிடைச்சிடுறது, தபஸ் பலம் கிடைச்சதுனால என்ன பண்ணுறான், நேரம் கிராமத்துக்கு போகிறான். ஏற்கனவே பிக்ஷா வாங்கிட்டு காலத்துக்கு போயிட்டு ஒரு லேடிக்கிட்ட போயிட்டு பிக்ஷாம் தேகம்னு சொல்லிச்சு அவன் சாதம் எடுத்துகிட்டு வர இடத்துல வந்தா அதுக்குள்ள அவளுக்கு டொமஸ்டிக் ஒர்க் ஆத்துக்கார வந்துட்டு இல்லை யாரோ இருக்கா காரியம் வந்தாலே அப்படியே மறந்துட்டு உள்ள போய் அந்த அவளுக்கு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் பண்ணிட்டு திரும்பி வந்தாலும் ஞாபகம் வந்து ஐயோ வெயிட் பண்ணிட்டேக்காரன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவருக்கு அதுக்குள்ள பிபி ஷூட் ஆயிடுது, பயங்கர கோவம், என்னை நிக்க வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்து முறைக்கிறார் அந்த லேடியை பார்த்து. அப்போ அந்த ஸ்ரீ சொல்றாலாம் என்னென்ன கொக்குன்னு நினைச்சியா அப்படின்னு சொன்னாலும், நீ இருக்கிய காட்டில் கொக்கு நான் அந்த கொக்கு நினைச்சுனாலும் எனக்கு தூக்கி வாரி போட்டதான், இப்படி நான் இவ்வளோ தபஸ்லாம் பண்ணுறேன், தபஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ ஞானம் வந்துட்டு இப்படி உனக்கு வந்தது கேட்டால் நீ பண்ண தபஸுக்கு நான் பண்ண காரியமே சரியாக போச்சு. ஏன்னா நான் பண்ணக்கூடிய காரியத்தில் எந்த விதமான எனக்கு எதுவும் இல்லை, அதுவே நான் ஆராதனமாக பண்ணுறேன் பீத்தியில் வருது. அப்புறம் அதற்கு மேலே அவனுக்கு போய் ஒரு மாம்சம் விற்கிறவங்ககிட்ட அனுப்புகிறேன், தர்மவியாதன்னு பேர். அப்போ எந்த தொழில் பண்ணாலும் அது அவனோட பிறவியினால கிடைக்கப்பட்ட ஒரு தொழில், ஆனால் அந்த தொழிலை அவன் ஸ்ரத்தையா பகவான சிந்தனம் பண்ணிட்டு பண்ணால் அதுலேயே அதான் அதுக்கு தான் தாத்பரியம், ஸ்வகர்மனா தமபியத்த சித்திம் விந்ததி மாணவஹ அப்படின்னு போட்டுக்கிறதுக்கு. யதா பூதானம் உற்பத்தியாதிகா பிரவர்த்தி, எவரிடமிருந்து இந்த ஜீவராசிகளுக்கு உற்பத்தி ஸ்திதி அதெல்லாம் பிரபத்திலாம் ஏற்படுறதோ, ஏனக்கு சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மனா தம் மாம், அதாவது தன்னையும் சொல்லாம அவனையும் சொல்லிக்கிற இடத்துல. ஆனா கிருஷ்ணன் தான் அது இடத்துல உண்டாச்சு, மாம் இந்திராத்யந்தராத்மகந்தராத்மகைய அவஸ்தம் அபியர்ச்ச. ஏன்னா வேதம் என்ன பண்றதுன்னு கேட்டா, எல்லா யஜ்ஞங்களையும் அல்லது எல்லா கர்மாக்களையும் டைரக்டா பகவானை குறித்து சொல்லலை. சிலதெல்லாம் இந்திரனுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு, சிலதெல்லாம் வந்து வருணனுக்கு பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்ப அந்தந்த தெய்வத்தையை குறித்து பண்ணது தப்பு கிடையாது. ஆக்சுவலா இப்போ ஒருத்தர் இந்திரனை பிரீதி பண்ணுறதுக்காக யாகம் பண்ணு வச்சுக்கோ, இட்ஸ் நாட் அ க்ரைம். அவருக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது, அவ்வளோதான். அந்த கர்மா பூர்த்தி ஆகும், அவருக்கு அந்த பலன் கிடைக்கும், எல்லாம் உண்டு. ஆனால் என்னன்னு கேட்டால், மோட்சத்துக்கு போச்சே பண்ணச்சே பகவான் தான் இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கான்னு பண்ணும். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறோம், சந்தியாவந்தனம் பண்ணிக்கவே இப்போ நான் நிறைய தேவத்தெல்லாம் சொல்லி பண்ணுறோம், அந்த சூரியனை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் பகவான் தான் அந்தர்யாமின்னு நினைச்சிட்டு பண்ணச்சு அது மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கும். இல்லை எனக்கு ஆயுஷுக்கு வேணும் அது வேணுன்ற ரீதியில் பண்ணச்சு அது மோட்சத்துக்கு சாதனமாக இருந்தாலும் லௌகிக காரணங்களுக்கு போயிட்டுருக்கு. அதான் இந்திராதி எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய என்னை அர்ச்சித்து மத் பிரசாதாத்து மத் பிராப்தி ரூபாம் சித்தியும் விந்ததி மாணவா, என்னுடைய ஒரு பிரசாதத்தினால் என்னை அடையக்கூடிய அந்த சித்தியை அடைகின்றான். மத்தக ஏவ சர்வம் உற்பத்தியதே, என்னிடமிருந்தான் எல்லாம் தோன்றுகின்றது. மயாச்ச சர்வம் இதம் ததம் இது பூர்வமே உக்தம், என்னாலேயே படைக்கப்பட்ட அனைத்தும் தூயப்பட்டுள்ளதுன்னு உங்களை சொல்லியாச்சு. அகம் கிருத்த ஜெகத பிரபவ பிரளயஸ்ததா மத்த பரதம் நாந்தத்தை கெச்சிதஸ்தி தனஞ்சயா, நான் தான் மொத்தத்தையும் உண்டாக்குறேன், என்னை காட்டிலும் மேலே அதிகமாக யாரும் கிடையாது. மயா ததமிதம் சர்வம் ஜெகதவியக்த மூர்த்தினா, என்னால் இவை அனைத்தும் ததம் ததம்னா பரவப்பட்டிருக்கிறது கருவேடுன்னு அர்த்தம். அவ்வியக்த மூர்த்தினான்னு சொன்னால் அந்த பரவி இருக்கக்கூடிய ரூபத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ நம்ம கோவிலில் பெருமாளுடைய பிரதிமா உருவம் இருந்ததுன்னா அதை பார்க்க முடியும், அது வியக்தமாக இருக்கு. ஆனால் அந்த பரவி இருக்கக்கூடிய பரமாத்மா சொல்லும்போது அவ்வியக்தமாக இருக்கு. மயாத்தியன பக்தி சூயதே சதராசரம், என் நன்னுடைய அத்தியக்ஷத்துலதான் இந்த பிரகிருத்தியானது அனைத்து விதமான ஜீவராசிகளையும் படைக்கிறது. அகம் சர்வச்ச பிரபவோ மத்த சர்வம் பிரபத்ததே, நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன், என்னிடமிருந்து எல்லாம் பெறுகின்ற என்ற ரீதியில முன்னாடி எனக்கு சொல்லிட்டார். அடுத்து சொல்றார், இப்போ திருப்பியும் கர்மயோகமா ஞான யோகமா சந்தேகம் இருந்தா அதுக்கு சொல்றார், ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மா சுனிஷ்டிதாது சுபாவநீயத்தம் கர்ம குருவன்னாத்துவது கில்பிஷம். அதனால அவாவால் இருக்கக்கூடிய கர்மயோகத்தை பண்ணிட்டு இருந்தாலே ஸ்ரேயஸ். ஏன் சொல்றாருன்னு சொன்னா, சில சமயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கச்சு ஆத்மா வேற சங்கம் வேற அப்படிலாம் சொல்லிட்டு சில பேருக்கு தோணும், ஓ குணங்கள்னால அந்த கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம், நாம தான் நமக்கு தான் அந்த குணங்கள்லாம் கிடையாது, நாம தான் ஆத்மாவாச்சு, பசங்க யானை கத்துக்க போயிடலாம் அப்படின்னு சாய்ஸ் மூலமா ஒருத்தர் எடுக்கிறாருன்னா தட் வில் லீட் டு எ கிரேட் ஃபால். ஞான யோகம்ன்றது ஒரு நேச்சுரல் டிரான்சிஷனா இருக்கும். கர்மயோகம் சித்திச்ச உடனே ஞான யோகத்துல அப்படியே கொண்டு போய் உடனே ஃபோர்ஸ்ஃபுல்லா போக ட்ரை பண்ணோம்னா கிராவிட்டி இழுக்கிற மாதிரி வேகமா அதை இழுத்து விட்டுடும். அதான் ஸ்ரேயா ஸ்வதர்மோ நிபுணக பரதர்மாது சுரஷ்டிதாது, தப்பா இருந்தா கூட அவாவா தர்மத்தை கர்மயோகத்தை பண்றது சால சிறந்தது. சுபாவ ஈதம் கர்ம குருவன் ஆப்புவது கில்பிஷம், குருவன் ந ஆப்புவது கில்பிஷம். சோ சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கர்மாவை பண்றதுனால தோஷமானது ஒட்டாது அப்படிங்கிற. ஏவம் தியக்த கர்த்தத்வாதிக்கோ மதாராதன ரூப ஸ்வதர்ம ஸ்வேனையேவ உபாதாத்தும் யோக்ய தர்ம. என்ன தர்மம் ஸ்வதர்மம்னா என்னது, கர்த்தத்வாதி தியாகத்தெல்லாம் பண்ணிட்டு பகவானுக்கு ஆராதனா பண்ணக்கூடிய தனக்கு இருக்கக்கூடிய அந்த தர்மங்கள். பிரகிருதி சந்திருஷ்டேனகி புருஷேன இந்திரிய வியாபார ரூப கர்மயோகாத்மகோ தர்ம சுகரோ பவதி. இப்ப ஏன் நம்ம கர்மயோகம் பண்ணணும்னு சொன்னா, இந்த தேனை எடுத்தவன் புறங்கையை நக்காம இருக்க மாட்டான்ற மாதிரி நாம பகவானுக்கு ஆராதனை பண்ணாச்சு, நாமளும் சில சுகங்கள் அனுபவிக்கிறோம். அதுல இப்ப பகவானுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரசாதத்தை பண்ணோம்னா நாம சாப்பிட போறோம், அப்ப நம்ம வயிறும் பூர்த்தியா இருக்கு. ஞானம் எதுவும் இல்ல, இந்திரியங்கள்லாம் பட்னி போட்டுட்டு அந்த வேலையை பண்ணணும், அது எல்லாராலையும் முடியாது. ஆனா கர்மயோகம் நினைச்சு இன்சிடென்ட்லயும் நமக்கு இப்ப சந்தரம் இருக்கு, பகவானுக்கு சந்தர காப்பு பிரசாதம் நம்மளும் பூஜிக்கிறோம், அப்ப நமக்கும் அந்த சுகம் கிடைக்கிறது இன்சிடென்டல்லா இல்லையா. அப்ப என்ன கேட்டா உடம்பு கொஞ்சம் பிரீத்தியா இருக்கு, அதனால இது சுகம் பண்றது. ஏன்னா உடம்புக்கு விருத்தமா நம்ம ஞானயோகம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் நம்ம வெளியே இழுத்துட்டு இருக்கோம். அதுக்காக அத்த கர்மயோகாக்கிய ஸ்வதர்மோ விகுணஹ அப்படி பரதர்மாத்து, கர்மயோகமானது விகுணஹன்னு சொன்னா கொஞ்சம் முன்னபின் இருந்தா கூட பரதர்மாத்து இந்திரிய ஜெய நிபுண புருஷ தர்மாத்து, இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சு கண்ட்ரோல் பண்ணி பண்ணக்கூடிய தர்மத்தை காட்டிலும், அதாவது ஞானயோகத்தை காட்டிலும் சகலேந்திரிய நியமன ரூபத்தையா சப்பிரமாதாது கதாச்சித்து சுனிஷ்டதாது ஸ்ரேயாம். ஏன்னா பிரமாதம் பிரமாதம்னா தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுங்க பிரமாதம்னா அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்னா மயங்கி தப்பு பண்றது, எல்லாத்தையும் போட்டு விஸ்வாமித்திர மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தார், திடீர்னு மேனக்கா வந்தா போச்சு, அவ்வளவுதான் எல்லாம் நிஷ்டனா குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி அந்த ஞானயோகத்தை காட்டிலும் அவளுக்கு தோஷமும் இருந்தாலும் கர்மயோகம் பண்றதே ஸ்ரேயஸ். ததே உபபாதையதி பிரகிருதி சம்சிஷ்டஸ்ய புருஷஸ்ய இந்திரிய வியாபார ரூபதையா சுபாவதஹ இவ நீதத்வாத் கர்மணஹ கர்ம கர்மணஹ. நம்ம அப்படி சொன்ன மாதிரி அவாவாளுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவுக்கு பேசு என்னன்னு கேட்டா அவாவாளுடைய குண பிரகிருதி சம்பந்தம் தான். அப்ப அந்த சரீரம் எடுத்திருக்கான்னு சொன்னா அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி குணங்கள், அந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி கர்மாவை கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்கா பண்றது ஈஸி, இன்ஸ்டிங்க்ட்னு சொல்றோம்னா. அப்ப அந்தந்த சரீரத்துக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கா இல்லையா, அப்ப அந்த இன்ஸ்டிங்க்ட் ஏத்த மாதிரி காரியத்தை கொடுத்தா அவளுக்கு பண்றது ஈஸி. அப்படி பண்றது கர்ம குருபன்னு கில்பிஷம் சம்சாரம்னு ஆப்னோத்தி அப்பிரமாதத்வாது கர்மனஹா. அதனால தப்பு பண்ண மாட்டான், ஏன்னா அவனுக்கு இன்ஸ்டிங்டா என்ன இருக்கோ அப்படி ஒரு காரியத்தை அவனுக்கு கொடுத்ததுனால அதை அவன் பண்ணிட்டு போவான். ஞான யோகசிய சகலேந்திரிய நியமன சாத்தியதையா சப்பிரமாதத்வாது, ஞான யோகத்துக்கு என்ன பிரச்சனை கேட்டா எல்லா இந்திரியங்களையும் நியமிச்சுட்டு எதிரையே பிரவிற்த்தி விடாம வீட்டுக்கு அப்படியே அப்படி பண்றதா இருந்தா அதுல தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். தன்னிஷ்டாத்து பிரமாதாத்து கில்பிஷம் பிரதிபத்தியது அபி. அப்படி இருக்க என்ன பண்ணணும்னு கேட்டா அதுல தோஷங்களை வந்து அடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அத்த கர்மனிஷ்டா ஈவ ஜாயசி இது திருத்தியாத்தியாயுக்தம் ஸ்மாரயதி. அதனால மூன்றாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட கர்மயோகத்துல கர்மத்திலேயே நிஷ்டையா இருக்கிறதா வந்து ஸ்ரேயஸ்ல மறுபடியும் மூன்றாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை இங்க ஏன்னா இந்த ஸ்லோகம் மூன்றாவது அத்தியாயத்துல வருது. ஞானயோகத்தை காட்டிலும் கர்மயோகத்தையும் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மறுபடியும் ஒரு காரணம் சொல்றார், சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அப்படி நத்தியஜே சர்வாரம்பாகி தோஷேன தூமேனாதி ரிவாபிருதாக. இப்ப சில பேர் சொல்லலாம் கர்மயோகம் பண்ணுனா அவ்வளவு ஈஸி கிடையாது, மெட்டீரியல் எல்லாம் முதல்ல வேணுமே, மெட்டீரியல் தான் சம்பாதிப்போம். யாகம்னு ஈஸியா வச்சுருந்தோம்னா இந்த யாகம் பண்றதுக்கு இந்த வாத்தியார வாத்தியாரை கேட்கலாம். இப்ப வந்து ஏதோ ஆசிரியர் ஏதோ ஒரு உபநயனம் பண்ணு வச்சுக்கோங்க, வாத்தியார்ட்ட கொடுத்தா லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு, லிஸ்ட்லாம் போட்டு பார்த்தா ஐயோ இவ்வளவு செலவா, சில ரெண்டு வருஷம் போட்டோம் இப்ப முடியாதுன்னு சொல்றா சில பேர். ஏன்னா ஒரு கர்மா பண்ணணும்னா ஏகப்பட்ட பொருள் செலவு இருக்கு, நல்ல வசதிவா கிடைக்கிறோம் எவ்வளவோ இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சில பேர் விடுறதுக்கு ஏன் தெரியல. அப்ப அந்த அந்த பொருள் சம்பாதிக்கிறதுக்கு அதர்மமான சில காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கலாம். அப்பெல்லாம் நினைச்சு சில பேர் என்ன பண்றா, வேண்டாம்ப்பா தோஷம் வரும், இன்னொன்னு சரியா பண்ணணும்னு தெரியாது, ஒழுங்கா பண்ணா ஓகே, சரியா பண்ணல பாபம் வந்து சேருமே, இப்பெல்லாம் யோசிச்சுட்டு விடலாம்னு சொன்னா சதோஷம் அப்படி நத்தியது, தோஷம் இருந்தாலும் விடாத. ஏன் அப்படின்னு கேட்டா முதல்ல எல்லாமே தோஷத்தோட தான் இருக்கும். எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நெருப்பை மூட்டச்சே முதல்ல புகை தான் நிறைய இருக்கும், அந்த நெருப்பு நல்லா பிடிச்சிருந்ததுல அப்புறம் புகை இருக்காது. அது மாதிரி சர்வாரம்பாகி தோஷேன தூமேன அக்னிஹி இவாவிருதாக, இப்படி அக்னியானது புகையினால மூடப்பட்டு இருக்குமோ ஆரம்பத்துல, அது மாதிரி இந்த கர்மயோகம் பண்ணிச்சே முதல்ல அந்த பாத்திரம் நிறைய புகையினால மூடி மூடப்பட்டிருக்கும் தோஷத்தினால. அப்புறம் அந்த அதனுடைய ஜுவால அதனுடைய பிரபாவம் ஜாஸ்தியாக தோஷங்கள்லாம் அழகாக ஒரு விசாரணம் கொடுக்குறாரு. அத்த சகஜத்வேன சுகரம், சகஜம் சகஜம் தான் கூட பிறந்ததுன்னு அர்த்தம், நேச்சுரல் அர்த்தம் சகஜம் அப்படின்னா சகஜமா அது சொல்ற என்ன அர்த்தம்னா நேச்சுரலா அது அர்த்தம், ஒரு இது ஆர்டிபிஷியலா இருக்காது, நீ மட்டும் சகஜமா இருக்கு, எப்படி இருக்கு அது மாதிரி சொல்றேன். அப்ப சகஜத்திலேயே சுக்கரம் அது நேச்சுரலா இருக்கிறதுனால ஈஸியாவும் இருக்கு. அப்பிரமாதம் அதாவது நம்மள வந்து நழுவு விடாது, தப்பு பண்ண வைக்காது. கர்ம சதோஷம் சதுக்கம் அப்படின்னு அர்த்தஜே அப்படின்ற தோஷத்துக்கு அர்த்தம் போட்டுட்டார், துக்கம் நிறைந்ததா இருந்தா கூட விடாத, துக்கத்தை விளைவிக்கலாம். ஏன்னா ஒரு காரியம் பண்றதுன்றது லேசானது இல்லை, ரெண்டு நேரம் அடுத்த உட்காரணும், எவ்வளவோ இருக்கு, உடம்பெல்லாம் கொஞ்சம் வருத்திக்க வந்துருக்கும், அதுக்காக போட்டுருந்தது. ஞான யோக யோகியா அப்படி கர்மயோகம் ஏதோ குருவியத்தை கேட்டா, ஞான யோகத்தை கேட்டா சோகமா இருக்கு சில பேர், ஏன்னா ஞான யோகம்னா என்ன, எந்த கர்மாவும் பண்றதுக்கு நமக்கு முடியாது அப்படியே இருக்கிறதுன்றது. அப்ப நிறைய பேர் என்ன பண்றா, இதுக்கெல்லாம் பயந்துட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அங்கங்க தெரிஞ்சுருக்கா, அவன் மட்டுக்கு இப்ப காவி போட்டுக்கிறது நம்ம ஈஸியா இருக்கு, அது மாதிரி போட்டு சுத்தில தான் வச்சுக்கோம், கடை கட்டில சாப்பிடுறது கடை கட்டில தூங்குறதுன்னா அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. எனக்கு காட்டணும்னு சொன்னா அதுல தப்பு பண்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அதனால அந்த இடத்துக்கு போகாத. ஞான யோகத்துக்கு யோகியா இருந்தா கூட கர்ம யோகத்தையே பண்ணு. சர்வாரம்பாக கர்மாரம்பா ஞானாரம்பாகாச்ச ஹி தோஷேன துக்கேன தூமேன அக்னிஹி இவ ஆவிருத்தாக, தோஷம்ங்கிற துக்கம் அது துக்கங்கிற தோஷத்தினால மூடப்பட்டிருக்கும். இது ஆரம்பம் ஆரம்பிக்கச்சே அது கர்மயோகம் அல்லது ஞான யோகம் எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல ஆரம்பிக்கச்சே மூடி இருக்கும். யாந்த் விசேஷ கர்மயோக சுகர அப்பிரமாத ஞான யோக தத் விபரீத இது. கர்மயோகமோ ஞான யோகமோ ரெண்டுமே ஆரம்பத்தில் கஷ்டம்தான், சும்மா இருக்கிறதுல ஒரு ஈஸியான காரியம் இல்லை, எதுலையுமே பட்டுக்காம ஒரு நாள் நம்ம இருக்கோம் நினைச்சு பார்த்தோம்னா நிச்சயமா முடியாது. காலிங்கல் அடிச்சா வாசல் யார் இருந்த காத்திரிலேயே தான் நம்ம தோறது, யார் இருந்தா எனக்கு என்ன உட்கார முடியுமோ உட்கார முடியாது, ஏன்னா நம்மளுடைய அட்டாச்மெண்ட் அப்படி இருக்கு. அப்ப அப்படி இருந்துச்சே அப்ப கர்மயோகத்தையும் பண்ணு. ஆனா கர்மயோகம் பண்றதுன்றது அது கொஞ்சம் ஈஸி, ஞானம் வந்து கஷ்டம்னு சொல்லிட்டேன். அசக்த புத்த சர்வத்திர ஜிதாத்மா விகதஸ்திரக நைஷ்கர்ம சித்தியின் பரமாம் சந்யாதேனாதி கச்சதி. ஆனா இதுலயும் அந்த நைஷ்கரண்யம்ன்றது ஒரு சொந்த கதி, ஆத்மா அவலோகனம் பண்றது, ஆத்மாவையே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது, அதை அடையலாம். எப்படி அசக்த புத்தி, சக்த சக்தனா ஈடுபாடோடு இருக்கிறது, அசக்தனா டிட்டாச்சா இருக்கிறது. அப்ப அசக்த புத்தி அப்படின்னா டிட்டாச்சா இருக்கக்கூடிய புத்தி. சர்வத்திர ஜிதாத்மா விகத பிரகா, ஜிதாத்மான உன்னை மனதை வென்றவன் ஆசைகளை வென்றவன் அர்த்தம். அவன் எப்படி அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, பரமாம் நேஷ்கர சித்தியின் சந்யாசின அதிகச்சதி அடைகின்றான். சர்வத்திர சர்வத்திரன பலாதிஷு, பலம் அல்லது மமதா இது எல்லாத்துலயும் அசக்த புத்தி, ஜிதாத்மா ஜித மனாக, ஈடுபாடு இல்லாம இருக்கா, மனதே வேண்டனா இருக்கா. பரமபுருஷ கர்த்திருவ அனுசந்தானேன ஆத்ம கர்த்திருவே விகத ஸ்பிரகா, பரமாத்மா தான் எல்லாத்தையும் நியமிக்கிறான், நான் ஒண்ணும் பண்ணல, நான் பண்ணலன்ற பாவத்தோட இருக்கிறது. ஏவம் தியாகாது அனந்தியத்தேன நிர்ணயித்தேன சந்நியாசேன யுக்தா கர்ம குருவன். அப்படி தியாகம், தியாகம்ன்றது என்ன சொன்னாங்கன்னா அனந்தியத்தேன நிர்ணயித்தேன, இப்படி பகவான நியமிக்கப்படக்கூடிய பட்ட கர்மாக்களை சந்நியாசன யுக்தா கர்ம குருவன், அந்த ஒரு தியாகம் மனப்பான்கூட செய்யக்கூடிய கர்மா பண்ணு பரமாம் நைஷ்கர்மிய சித்தி அதிகச்சதி, அந்த உயர்ந்த ஆத்ம அவலோகன கதியை அடைகின்றான். பரமாம் தியான நிஷ்டாம் ஞான யோகஸ்யாபி பலபூதாம் அதிகச்சது இத்தியர்த்தா. ஏன் பரமாம்னு போட்டுனாருன்னா, இப்படி ஒருத்தன் கர்மயோகத்தை ஞான யோகத்தை அந்தர்வாகமா பண்ணிட்டு பண்ணான்னா, கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி கிடைக்கக்கூடிய பலனை கர்மயோகத்தினாலே அணுகிடலாம். அதான் பரமாம் தியான நிஷ்டாம் ஞான யோகஸ்யாபி பலபூதாம், முதல் என்ன சொன்னார்னா கர்மயோகம் பண்ணி ஆத்மா மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போக்கிக்கிறது, மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போக்கிட்டு ஞான யோகம் பண்ணச்சு ஆத்மாவானது பிரகாசமா நமக்கு தானே ஆய்வு பிடிக்கிறது அந்த இது கான்சியஸ்னஸ். இப்ப அதுக்கு பதிலா அந்த ஞான யோகத்துக்கு உண்டான அம்சத்தை கர்மயோகத்துக்குள்ளேயே வச்சுட்டு கர்மயோகத்தை பண்ணச்சு, ஒன் டூ த்ரீக்கு பதிலா ஒன்ல இருந்து ரெண்டு த்ரீக்கு போயிடலாம். அதான் பரமா அந்த அந்த நிலையை அதிகரிச்சுட்டு கேட்டாக தியான யோக அவாப்தி சர்வேந்திரிய கர்ம உபரதி ரூபம் அதிகரிச்சது, சொல்லப்படக்கூடிய சொல்லப்பட அந்த தியானத்தினுடைய இதை பற்றி அதை வந்து இந்த கர்மயோகம் பண்ணி எல்லா இந்திரியங்களையும் அடக்கி கிடைக்கக்கூடிய அந்த நிலையை அடைகிறான்னு சொல்றாங்க. சித்திம் பிராப்தோ யதாபிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனேவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. அந்த சித்திம் பிராப்தகனா அந்த யோகம், அந்த அந்த யோகத்துக்கு நிறைய அர்த்தம் பார்த்தோம் முன்னாடியே. அப்ப அந்த ஆத்மாவலோகன் தசை இருக்கு இல்லையா, அதை நோக்கி இருக்கக்கூடிய நிலையை அவன் அடைகிறான். அது எப்படின்றத ரொம்ப பிரீஃபா சொல்றான் கேளு அப்படின்னு சொல்றதை. சித்திம் பிராப்தக ஆப்ரயாணாத் அகரக அனுட்டியமான கர்மயோக நிஷ்பாத்திய தான சித்தியும் பிராப்தக. டெய்லி விடாம பண்ணும் ஆ பிரயாணத்தை, அந்த தேகம் போற வரைக்கும் டெய்லி விடாம அனுஷ்டியமான கர்மயோக விடாம பண்ணக்கூடிய இந்த கர்மயோகத்தினால நிஷ்பாத்தியன அடையப்பட வேண்டிய தியான சித்தியம் அந்த நிலை. ஏன்னா எல்லாமே கடைசியில வந்து மென்டல் மோடுக்கு போயிடுது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த கர்மா பண்ணி பண்ணி பண்ணி மனசுக்கு சுத்தம் ஏற்பட்ட உடனே மனசு லயிச்சு போயிடுறது அப்படியே. அந்த மனசு மனசு லயிச்சு போயிட்டு வச்சுக்கோ உள்ளுக்குள்ள, அப்ப வெளியில ஒண்ணு வியாபாரமே பண்ண முடியாது, வெளில ஒண்ணு வியாபாரம். அதான் நம்மளுடைய ஸ்தித்தியெல்லாம் அப்படிதான், அப்படியே இருந்தார், வெளில நடக்க தெரியாதவா இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள பகவான் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் மனசு இன்டர்னலி லாக்டா இருந்தது. பிராப்தக யதா ஏன பிரகாரேன வர்த்தமான பிரம்ம பிராப்னோதி, எவன் எப்படி அந்த பிரம்மன்றதுல ஆத்மாவை குறிக்கிறது. ஏன்னா பிரம்மத்தை இப்படி அடைய முடியாது, நம்ம சம்பிரதாய பிரகாரம் பிரம்மத்தை எப்படி அடையலாம்னா, உபாயம் பழிச்சதுக்கு அப்புறம்தான் பக்தி பக்தியோகமோ பிரபத்தியோகமோ பண்ணிட்டு கடைசியில் பகவான் பிரசீதம் பிரசாதத்தை கொடுத்து ஆசீர்வாதம் மோட்சம். இங்கே இங்கே இருக்கச்சே பிரம்மத்தடைகிறான்னு சொன்னா தன்னுடைய ஆத்ம நிலையை இங்கே அடைகிறான்னு தாற்பயமாட்டேன். ததா சமாசனே நிபோத, அதை சுருக்கமாக தான் கேளு. ததேவ பிரம்ம விசேஷதே நிஷ்டா ஞானசிய யா பராயிதி, அதுவே ஒரு உயர்ந்த நிலை, ஞானத்தினுடைய உயர்ந்த நிலையை கூறப்படுகிறது. ஞானசிய தியானாத்மகசிய யா பரநிஷ்டா பரம் பிராப்தியம் நித்தியத்தக, அந்த ஞானம் தியான ரூபமா இருக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதனுடைய எல்லை என்னன்னு கேட்டா போய் அப்படியே பிக்சடா அப்படியே ஸ்டெபிலைஸா இருக்கிறது அங்கே. அதான் சொல்றேன் கேளுங்க, புத்தியா விசுத்தியா யுக்தோ திருத்தியாத்மானம் நியமிச்ச சப்தாதீன் விஷயான் தியக்துவா ராகத்வேஷோ யுதசிச்ச. இது அடுத்த மூணு ஸ்லோகத்துக்கு ஒரே அன்மையம் ஒரே அர்த்தம், நிவிர்த்த செய்தி லகுபாஷி யதவா காய மானசா தியான யோக பரோ நித்யம் வைராக்கியம் சமபாஷிதா அகங்காரம் பலம் தத்தம் காமம் கோதம் பரிகிரகம் விமுச்ச நிர்மபஷாந்தோ பிரம்மபூயாஜ கல்பதே. அந்த பிரம்மபூயாஜ கல்பதே வரைக்கும் ஒரே அர்த்தம், பிரம்மபூயாஜ கல்பதே இந்த பிரம்ம சப்தத்துக்கு மறுபடியும் இண்டிவிஜுவல் செல்ஃப் தான் அர்த்தம். இந்த தன்னுடைய என்ன பண்ணு கேட்டா தன்னுடைய ஆத்மா சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய நிலையை அவன் அடைகிறான். எப்படின்னு கேட்டா அதுக்கு உபன சொல்லுவார், விசுத்தையா புத்தியா யுக்தா, ஞானம் இருக்கு இல்லையா, தெள்ள தெளிவான ஒரு ஞானம், அந்த ஞானத்தோட கூடியிருக்கான். திருத்தியா ஆத்மான நியமிச்ச, திருத்தியான ஒரு போர்ஸ்டியூட், நல்ல ஒரு தூர வைராக்கியத்தோட உட்கார்ந்து நியமிச்சுட்டு இருக்கான். சப்தாதின் விஷயம் கேட்டுவா, சப்தாதின்னு முதல்ல போட்டுருந்தாரு. ஏன்னா கண்ணை மூடிடலாம், கையை காலை கட்டி போட்டுடலாம், ஆனா காலை கட்டி போடவும் முடியாது. ஒரு சத்தம் கடை கூட முதல்ல எழுந்து நம்ம டக்குன்னு இதுவாரம், அதான் சப்தாதின். அப்ப சப்தங்கள் விஷயங்கள் அதெல்லாம் காதுக்கு விஷயம் சப்தம். அப்ப அந்த சப்தாதி விஷயங்கள்லாம் பொருட்படுத்தாம ராகத்வேஷம் விதசிச்ச, மனசுக்குள்ள ராகத்வேஷம் இருந்தாலும் அவன் எண்ணங்கள் மாத்திரம் இருக்கும். நம்ம மனசுல ரெண்டு விஷயங்கள் அடிக்கடி வரும், நாம அதிகமா விரும்புற விஷயம், நம்ம அதிகமா வெறுக்கிற விஷயம், ரெண்டும் வரும். அப்ப அதான் அந்த ராகத்வேஷம் இல்லைன்னா மனசுல அப்போ சில தாற்பாகவே இருக்காது. ராகத்வேஷம் இருக்கிறதுனால தான் மனதுக்குள்ளேயே ஏகப்பட்ட இது ஓடிந்து. திவித்த செய்தி லக்வாஷி, திவித்த செய்தினா தனியா இருக்கிறது. தனியா இருக்கிறதுன்னு சொன்னா இந்த தியானத்துக்கு இடையூறா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒதுக்கிட்டு தனியா இருக்கிறது. லகுவாஷி அப்படின்னா கொஞ்சமா சாப்பிடுறது. இதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலம் ரீசெண்டா வரைக்கும். மலை சித்தர்கள்லாம் சொல்லா பாருங்க, அவன் அங்கங்க இருந்துட்டு அவ பசிக்கச்சே கீழே வருவா, பக்கத்துல இருந்தா கிராமம் இருக்கு, அங்க போய் இதை வாங்கி சாப்பிட்டு திரும்பி அங்க போயிட்டு தியானம் பண்ண போயிடுவான். யதவா காய மானசா, வாக்கு காய மனசெல்லாம் கண்ட்ரோல்னா வச்சுக்கிறது. அப்பனா ஏதோ ஒரு கொஞ்சம் வியாபாரம் பண்ணுவாளா இருக்கும், உபதேசம் பண்ண வேண்டிய சமயத்துல ஏதோ உபதேசம் பண்ணுவாளா இருக்கும். அந்த மாதிரி தியான யோக பரோ நித்தியம் வைராகியம் சமபாஷதா, அப்படி அந்த யோகத்தை பண்ணிண்டே வைராகியத்தோடு இருக்கக்கூடியவா. அப்புறம் மேல அகங்காரம் பலம் தத்தம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் மனசுல இருக்கக்கூடிய பாவங்கள், வெளியில எல்லாத்தையும் அடக்கிடலாம். அதான் அந்த பட்டினத்தார் கதையை சொல்லிச்சு, பட்டினத்தார் ஒரு ஒரு கஷணத்துல எல்லாத்தையும் விட்டுட்டார். அந்த காதலந்த ஊசியும் வர வாரான்னு சொல்லிட்டு போயிட்டார். போனா வயல்வெளியில படுத்துட்டு இருக்க, கைய தலைக்கு வச்சு படுத்துட்டு இருக்க. அப்ப ரெண்டு பொம்மாட்டிகள் பேசிட்டு போறா, இது பட்டினத்தாரை பத்தியா எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னு பேரு, கைக்கு தலகாணி கேட்கறதுக்கா, தலைக்கு தலகாணி கேட்கறது பத்தியான்னு பேசிட்டு போற. உடனே அடுத்த உடனே எடுத்துட்டேன் கைய. ஏன்னா அப்ப அந்த தான் அந்த அகங்காரம்லாம் இருக்கு, தன்னை பத்தி கேட்கறா. ஒரு யோகியா இருக்கிறவனுக்கு அது கூட நினைப்பு இருக்கக்கூடாது, இவன் பத்தி யாரோ சொல்லிட்டு போறா வந்துக்கணும். அப்ப தன்னை பத்தி சொல்ற நம்ம சரி பண்ணிக்கணும்ன்ற எண்ணெல்லாம் இருக்கா இல்லையா. அப்ப அதை வெல்றது அவ்வளவு கஷ்டம். என்னதான் யோகியே உட்கார்ந்தா கூட, என்னதான் சன்னியாசினாலும் அவளுக்குள்ளேயும் பார்த்தோம்னா இதெல்லாம் ஜெயிக்க முடியல. அவனுக்கு என்ன மரியாதை, இவனுக்கு என்ன மரியாதை ஜெயிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இதை வெல்றது கஷ்டமா இருக்கு, பாக்கி விஷயங்கள்லாம் விட்டாச்சு, ஆனா அவனால இதை விட முடியல. அதான் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் படிக்கிறான். ஏன்னா இவைகள்லாம் உள்ளுக்குள்ள கூடிய சத்ரு. விமுச்சிய நிர்மமாக சாந்தா, இதெல்லாம் விட்டுட்டு நிர்மமாகனா என்னோட எதுவும் இல்லைன்னு சாந்தனா இருக்கக்கூடியவன் அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு அவன் தகுதி அடைகிறான். புத்தியா விசுத்தையா 43 ஆரம்பிச்சான் இல்லையா. புத்தியா விசுத்தையான்னு போட்டுட்டார். யதாவஸ்தித ஆத்ம தத்துவ விஷயா யுத்தா, ஆத்மா பத்தி கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாத ஒரு ஞானம். சரீரத்தை காட்டில வேற, பிரகிருத்தியை காட்டில வேற, பிரம்மத்தை காட்டில வேறன்ற ஒரு ஞானத்தோடு இருந்துட்டு திருத்தியா ஆத்மானம் நியமியச்ச விஷய விமுகீகரண யோக யோகியம் மனத்துவா. அதான் விஷயம் மனசு நார்மலா வெளியில பிசிடாக்கூடிய விஷயம், மனசுனாலே வெளில போயிட்டே இருந்தோம், வெளில அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒண்ணு ஸ்கிரீன் சேவர் மாதிரி உருவில போயிட்டே இருக்கும். மொபைல் பார்த்தா வச்சிருக்கோம், இந்த மனசு கேட்டா ஸ்கிரீன் சேவர் போட்டு இருக்கும். ஒண்ணு நம்ம ஆப்ரேட் பண்ணிருந்தா அது ஆப்ரேட் ஆகிருக்கும், இல்ல வச்சுட்டோம்னா அது மாதிரி ஏதோ ஒரு பயசு எல்லாம் போட்டு எடுத்துட்டு காமிச்சு காமிச்சுட்டே இருக்கு. அது மாதிரி சுத்தக்கூடியது. அது என்ன பண்ணதுன்னு கேட்டா, விஷய முக்கிய கண்ட யோக யோகியம் மனக்கட்டுவா, யோகத்துக்கு தேவையான மனசு நம்ம அதை வச்சுட்டு சப்தாதி விஷயம் கெட்டுவா, அசந்தகித்தாலும் கெட்டுவா. ஆனா தூரம் போயிடுதுன்னு அர்த்தம். ஏன்னா பக்கத்துல முதல்ல நம்ம பரீட்சை பண்ணக்கூடாது, பரவாயில்ல நான் சிட்டியில உட்காந்து தியானம் பண்றேன் அப்படின்னா பண்ண முடியாது. அப்ப அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போடுறது. தன் நிமித்த வச்ச ராகத்வேஷம் இதே, அதன் பொருட்டு வரக்கூடிய ராகத்வேஷங்களை விட்டுட்டு தீர்த்த செய்தி சர்வையும் தியான விரோதியையும் விதித்தே தேசே வர்த்தமானா, தியான விரோதம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தள்ளி போயிடணும். அப்படி பார்த்தா இன்னைக்கு பூலோகத்துல இடமே இல்லை. சந்திரயான முடிச்சு சந்திரனுக்கு போனாதான் உண்டே தவிர, இன்னைக்கு பூமியில எங்கேயும் இடமே கிடையாது. எங்க போனாலும் ஹாரன் சத்தம் இல்லாம இல்லை. அப்படி இருக்கு. லகுவாசினா அத்தியசன அனசன ரைத்தக சாப்பிடாம இருக்க கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாது, லிமிட்டடா சாப்பிடணும். எதவாக் காய மனசக தியான அபிமுகீகிருத்த காயமாக மனோபுத்தி, தியானத்துக்கு தேவையான அந்த பாவங்கள் இருக்கிறது, எக்ஸசிவ் அதுவும் பண்ணாம இருக்கிறது. தியான யோக பரோ நித்தியம் ஏவ பூதக சன்னு, ஏவம் பூதக சன்னு ஆப்ரயானாது அகரக தியான யோக பரக. ஆ பிரயாணாதுன்னு சொன்னா சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்புற வரைக்கும் அகரகன்னு சொன்னா டெய்லி விடாம பண்ணணும். வைராக்கியம் சமபாஷிதா தியேய தத்துவ வத்திரிக்க விஷய தோஷாமர்ஷேன தத்துவ விராகத்தாம் வர்தயன்னே. தியேய தத்துவம் என்னது? பரமாத்மா அல்லது ஆத்மா, அந்த விஷயத்தை வர மிச்ச எல்லா விஷயங்கள் மேலும் தோஷத்தை நினைச்சிட்டு அவங்களை விட்டுடணும். அதுக்காக அந்த ஹதயோகா மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் போடச்சு என்ன சொல்றானா, அந்த யோகிகள்லாம் குகைக்குள்ள போய் உட்கார்ந்து பண்றதா இருந்தா அவ குகைக்குள்ள அந்த இதெல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறமா. என்ன பெயிண்டிங்னா மரணத்தை பத்தின இது, அல்லது ஆழ்வார் சொன்ன மாதிரி கருவி யுத்த அந்த சொல்ற மாதிரி எத்தனை இந்த ஜென்மால பிறக்கணும்னா இல்லையா, அந்த மாதிரி ஒரு அருவறுப்பு வரக்கூடிய விஷயங்களை இந்த உடல் சம்பந்தமா போட்டு வச்சுட்டா அப்பப்போ ரீஎன்போர்ஸ்மெண்ட் ஏதாவது ஒரு ஆசை வந்ததுன்னா கூட டக்குனு அப்படி பார்த்தோம்னா இது வேண்டாம் இது இருந்தா அப்படின்னு சொல்லுவோம். இஸ்கான் புக்கெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம், முதல்ல போடுற எலும்பு கூடலேன்னு வந்து இது வந்து இப்படி எதனா பார்க்க பார்க்க என்ன தோன்றது அப்படின்னா நமக்கும் இதே கட்டிதா அவர் ஞாபகப்படுத்துறதுக்காக. அதான் முடிந்த தியேய தத்துவ வத்திரிக்த விஷய தோஷ அவமர்சனேன அவைகள்லாம் வேண்டான்றது நம்மளுக்கு தெரிஞ்சுனே இருக்கணும். தத்துல விராகத்தான் வர்தகைன்னு அகங்காரம், விராகத்தான்னா அதுல ஒரு டிட்டாச்மெண்ட்டை வளர்த்துட்டு அகங்காரம் அனாத்மனி ஆத்ம அபிமானம். அதான் அகங்காரம் என்னன்னு கேட்டா ஆத்மா இல்லாத வஸ்து மேல ஆத்மான்னு நினைச்சுக்கிறது. பலம் தத் விவருத்தி ஹேத்துபூதம் வாசனா பலம், பலம்னு கேட்டா அது உடனே அதுக்கு அந்த அகங்காரத்தை வளர்க்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாசனைகளுடைய பலமா இருக்கிறது. தன் நிமித்தம் தர்ப்பம், உடனே தர்ப்பம்ன்றது பிரைடு, காமம் குரோதம் பரிகிரகம் விபுச்சிய, அப்ப காமம் குரோதம் இத்தியாதி எல்லாம் விட்டுட்டு நிர்மமஹா சர்வேஷு அனாத்மீயேஷு ஆத்மீய புத்தி ரகிதா, ஆத்மா இல்லாத விஷயங்கள்ல தன்னோட இல்லைன்ற ஒரு இது கூட இருந்துட்டு சாந்தா ஆத்ம அனுபவீக சுகா, ஆத்மாவை அனுபவிக்கக்கூடிய சுகத்தை மாத்திரம் வச்சுட்டு ஏவம் பூதா தியான யோகம் கொடுவன், இப்படிப்பட்டவன் தியான யோகத்தை பண்ணிண்டு பிரம்மபூயாய கல்பதே. அவன் என்ன பண்றான்னு கேட்டா ஹி கெட்ஸ் ரெடி, அந்த ஆத்ம அனுபவத்தை பூர்த்தி அடையிறதுக்கு அவன் ரெடி ஆயிடுறான். பிரம்ம பாவாய கல்பத்தையும் அர்த்தம், ஏன்னா பிரம்ம பூயாய கல்பத்தைனா பிரம்மமா ஆயிடுறான் அப்படின்னா நமக்கு சொல்றது இல்லை, ஏன்னா அப்படி ஆக முடியாது பிரம்மவாலாம், ஏன்னா பிரம்மன் வேற ஜீவாத்மா வேற. சர்வபந்த விரும்பத்தோ யதாவஸ்தம் ஆத்மாவும் அனுபவது இத்தியர்த்தக, அப்ப அந்த ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சரீரம் மனசு இத்தியாதிகள்லாம் போய் வெறும் ஆத்மா மாத்திரம் பிரகாசிக்கிறது, அந்த தர்மபூத ஞானத்துக்கு அந்த ஆத்ம ஞானம் மாத்திரம் விஷயமா இருந்திருப்ப. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணச்சு இஷ்டாந்தான் ரொம்ப கரெக்டா புரிந்தது. ஏன்னு கேட்டா வச்சுக்கோ, இப்ப தியானம் பண்ணே தியானம் பண்ணுன்னு சொல்றேன், இப்ப தியானம் பண்ணே தியானம் பண்ணுன்னு சொன்னா மிச்ச மதங்கள் என்ன சொல்றதுன்னா ஆத்மாவானது ஞான ஸ்வரூபம், அந்த ஆத்மாவுக்கு சுவாபாவிகமா எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி கிடையாது, சரியா தனக்குத்தானே தோன்றிட்டு இருக்கும். இப்ப தனக்குத்தானே தோன்றிட்டு இருக்கு ஒரு இது, இப்ப அந்த விஷயத்தை பார்த்து நீ தியானம் பண்ணுன்னு சொன்னா இப்ப தியானம் பண்றதுக்கே ஒரு ஞானம் வரும், அந்த ஞானத்தை காட்டிலும் வேற ஒரு ஞானம் இருந்தாதான் அந்த ஞானத்துக்கு இந்த விஷயம் ஆக முடியும். தியானம்ன்றது என்னன்னு கேட்டா ரெண்டு விஷயம் வரும், மூணு விஷயம் வரும். தியானம் பண்றது ஒருத்தர், தியானம் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் ஒன்று வேணும், அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் தியானம் இல்லையா. மிச்ச மதங்கள்ல அது சிலையே செல்லாது, ஏன்னா எதுவுமே கிடையாது, வெறும் அந்த ஆத்மா மட்டும் இருக்குன்னா இப்ப இவ்வளவு உபதேசம் பண்ணதெல்லாம் வெத்தமா போயிடும். சரீரத்தை குறித்து உபதேசம் பண்ண முடியாது, சரீரம் மனது அச்சேத்தனம். ஆக நம்ம சம்பிரதாயத்துல இந்த தர்மபூத ஞானத்தை நம்ம என்ன பண்றோம், வெளியில போயிட்டு இருக்க ஞானத்தை நாம வந்து உள்ளுக்குள்ள செலுத்துறோம், அதை இன்வெர்ட் பண்ணச்சு. இந்த மொபைல் கேமரால வச்சுக்கலாம், அதான் எக்ஸாம்பிள் சொல்றது, கேமரா ரெண்டு பக்கம் வைக்கலாம். நம்ம இப்ப கேமரா வெளியிலேயே இருக்கு, இப்போ அதை சுவிட்ச் பண்ண வச்சுக்கோங்க, நம்மளே காட்டுறது. அது மாதிரி தர்மபூத ஞானத்தை இப்ப உள்ளுக்குள்ள இருக்கணும்னா அது என்ன பண்றது, மிச்ச விஷயங்கள்லாம் விட்டு நம்மளை மாதிரி காட்டுறதுக்கு பாருங்க, அந்த கேமரா அந்த செல்ஃபி கேமரா இருக்கு, நம்மளை மாதிரி காட்டிட்டு இருக்கு, மிச்ச விஷயம் தான் காட்டாது அது. அது மாதிரி தர்மபூத ஞானத்தை சுவிச் பண்ணி விட்டோம்னா அது உள்ளுக்குள்ள போய் நம்ம நம்ம அதுக்கு பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆயிடும், அப்பதான் அவன் பிரம்மபூயாய கல்பத்தேன்னு ஆறது. அதற்கு மேல பக்தியானது தோணணும், இப்ப அதுக்கு மேல பக்தி தோணணும். இப்ப 54 வச்சுக்கலாமா, பிப்டி ஃபோர்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து 24 பத்தியம் இருக்கு, அதை ரெண்டு செஷன்ல முடிச்சிடலாம், கரெக்டா இருக்கும். பக்தி சம்பந்தப்பட்டது பிரம்மபூதா பிரசன்னாத்மா ந சோசேதன காங்கதி சமஸ்தர்வேஷ பூதேஷு மத்பக்தி லபத்தே பரா. அவன் எப்படி இருப்பான் இப்ப அப்படிப்பட்டவன் கேட்டா, பிரசன்னாத்மா பிரசன்னா பிரசன்னு தெரிஞ்சுக்கிற பிரசன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு அர்த்தம். அப்படி என்னன்னா அந்த ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டான், அந்த ருச்சி அடைஞ்சிட்டான்னா மறுபடியும் அவனுக்கு இதர விஷயங்கள சுகம் போகாது. ஒரு பிரேக் எடுத்துன்னு வந்தா கூட அந்த ஹாப்பினஸ் கண்டினியூ ஆகும் அவனுக்கு. ஏன்னா அந்த ஸ்திதியில இருக்க முடியாது, ஒரு எல்லாருக்கும் ஒரு பிரேக் தேவை. அதுல வந்தா கூட நான் சோசத்தி நான் காங்கதி, அவன் எதையும் கவலைப்படுறதில்லை, எதையும் எதிர்பார்க்கறதில்லை. சமஹா சர்வேஷு பூதேஷு எல்லா ஜீவராசிகளுடைய சமமா இருக்கான். அதுக்கு மேல மத் பக்தி லபத்தே பரான் போட்டுண்டர். இப்பயும் இங்கேயும் மிச்ச மதங்கள்லாம் இங்க செல்லாது. ஏன்னா முன்னாடியே பிரம்ம முகியாய கல்பத்தான பிரம்மமா மாறிட்டா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னா இங்க அதுக்கப்புறமா எதுக்கு மத் பக்தி பரம்ப நான் சொல்லப்படுற லபத்தே பராம்னு நான் நீ ஒண்ணு சொல்லி முடிச்சுட்டேன்னா என்னுடைய பக்தியை நிறைவான்னு சொல்றது ஒட்டவே ஒட்டாது. அவன் எப்படி வியாக்கியானம் பண்ணாலே ஆச்சரியமா இருக்கு. முன்னுக்கு பின்னு போயிட்டு போயிட்டு இங்க பிரம்மமா இருக்கா இங்க இதுவா இருக்கா சொல்ல முடியாது. அப்ப கீதையை நம்ம ஒரு கன்சிஸ்டன்டா பார்த்தோம்னா விசிட்டாத இதுதான் அது கரெக்டா பொருந்திருக்கும். பிரம்மபூதா ஆவிர் பூத அபரிச்சின்ன ஞான ஏகாக்கார மச்சேஷதீக சுபாவ ஆத்மஸ்வரூபா. இப்ப போட்டிருந்தார் பிரம்மபூதான்னு சொன்னா ஒன்ஸ் அவனுடைய ஸ்வச்சமா இருக்கக்கூடிய ஆத்மாவானது ஆவிர் பவிச்சதுன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்டா, என்னுடைய எனக்கு சேஷபூதனா இருக்கிற அந்த சுபாவத்தை அப்படி கொண்டுள்ள சொரூபமா இருந்துருக்கு. இப்பயும் நமக்கு நம்ம சேஷபூதம் சொல்லலாம், ஆனா சரீரத்தோட இருக்க தோஷம் நிறைந்த ஒரு ஸ்டேட் இது. ஆனா அந்த ஆத்ம சாட்சாத்கார அணைஞ்சிட்டு வச்சுருக்கோம், அது சேஷதைக சுபாவ ஆத்மஸ்வரூபா. அப்ப அந்த இடத்துல வேற அஜ்ஞானம் எதுவுமே இல்லை, அந்த சேஷதா நிரம்பிருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் அது. இதஸ்பன்யாம் பிரகதின் வித்தி மேபராம்னு ஏதோ சொல்லிட்டார் ஸ்வசேஷதா உக்தா அப்படின்னு 7வது அத்தியாயத்திலேயே அந்யாம் பிரகிருத்தின்னு ஜீவாத்மாவை சொல்றார். முதல் பிரகிருத்தியை சொல்லிட்டு இதற்காக வேற பிரகிருதி இருக்கு, அது ஜீவாத்மான்னு முன்னே சொன்னார். பிரசன்னாத்மா கிளேச கர்மாதிபிஹி அகலிஷ ஸ்வரூபா மத் வத்திரிக்தம் ந கஞ்சன பூத விசேஷம் பத்தி சோசதி. இது யோகசூத்திரத்துல வருது, கிளேச கர்ம விபாகாசை வருது இல்லையா, அதான் கிளேச கர்மாதிபிஹி. அந்த கிளேச இத்தியாதிகள்லாம் இல்லாம அகலுஷ ஸ்வரூபா, கலுஷம்னா டர்பிட் அந்த இதுவா இருக்கிறது, கலங்கி இருக்கிறது, அப்படி கலக்கம் இல்லாத ஒரு இதுவோட வத்தியதிரித்த அந்த கஞ்சனை என்ன காட்டிலும் வேற எந்த விஷயத்தையும் பூத விசேஷம் பத்தி என்ன காட்டில வேற எந்த விஷயத்தை பத்தியும் யோசிக்க சோகப்படுறதும் இல்லை, விருப்பப்படுறதும் இல்லை. அப்ப உன்னும் சோறு பருகணும்னு எப்பயும் எல்லாமே கண்ணன் இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை வரையறான். அப்படி மத் வத்திரிக்தேஷு சர்வேஷ பூதேஷு அநாதரணீயதாயாம் சமஹா நிகிலம் வஸ்துஜாதம் திருணவத்து மன்யமான மத் பக்தி லபதேபராம். அப்ப பிரமாண காட்டிலும் மிச்சம் எல்லா வஸ்துகளும் எல்லாம் ஒண்ணுதான், எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாமியம் இருக்கு. என்னன்னு கேட்டா இவைகள்லாம் பிரமாண காட்டில வேறதான், சங்கம் கொண்டு வந்தாலும் மண்ணு கொண்டு வந்தாலும் வெள்ளி கொண்டு வந்தாலும் இவைகள் வேற வேறையா இருந்தா கூட என்ன ஒரே காமன் ஃபேக்டர் அப்படின்னா இவைகள்லாம் பெருமாள் இல்லை. அந்த விஷயம் வச்சு பார்த்து எல்லாம் ஒண்ணு, எதையுமே பொருட்படுத்தாம எல்லாத்தையும் வஸ்து ஜாதம் திருணவத்து எல்லா விஷயத்தையும் அப்படியே திருணம்னா ரொம்ப மதிப்பே இல்லாத வஸ்துவா இதெல்லாம் வச்சிருந்தா தனியன் பண்றது அவசியக்காரருக்கே. யோனித்து நட்சத்திர பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோக சரித்திராடு திருணாயமேனே. அப்ப பகவானுடைய திருவடி தாமரைகளோ மிச்சம் எல்லாத்தையும் அது திருணமா நினைச்சிருந்தவர் அப்படிப்பட்ட பக்தி அடைகிறான். மயி சர்வேஸ்வரே நிகில ஜெகத் உத்தவ ஸ்திதி பழைய நீலே. நான் யாரு சர்வேஸ்வரன், என்ன பண்ற நிகில ஜெகத்து அனைத்து ஜெகத்துக்கும் அவைகளுடைய உற்பத்தி என்ன ஸ்திதி என்ன பிரளயம் என்ன அவைகளாம் லீலையா பண்ணக்கூடியவன். நிரஸ்த சமஸ்த ஹேய கண்டே, எங்கிட்ட எந்த விதமான ஹேயம், ஹேயம்னா தோஷம், அந்த எந்த தோஷ கந்தம் கூட எங்கிட்ட கிடையாது. அனகதிக்க அதிசய அசங்கேய கல்யாண குண கணைக்கத்தானே. தோஷம் இல்லாம இருந்துட்டு பாசிட்டிவும் இல்லாம இருக்கலாம், நியூட்ரலா இருக்கப்பாங்க, நியூட்ரான் ஒண்ணு இருக்கு அது ஒண்ணுமே இல்லை, அது டோட்டானும் கிடையாது ரெட்டானும் கிடையாது. அது மாதிரி இருக்காமே கேட்டா அது மாதிரி இல்லை, அனகதிக்க அதிசய எல்லையில்லாத குணங்கள் கல்யாண குணங்கள் என்கிட்ட இருக்கு. லாவண்ய அமிர்த சாகரே, லாவண்யா ஒரு ரொம்ப அழகு பரிமளிக்கக்கூடிய ஒரு அமிர்த சாகரமா இருக்கான். ஸ்ரீமதி அப்படின்னு ஸ்ரீமதினா பிராட்டியோடு கூடியவன். புண்டரீக நயனம் என்பது எம்பெருமானுக்கு லட்சணம், தாமரை கண்ணன்றது எம்பெருமானுக்கு அடையாளம் சுத்தி சொல்றது. கப் புண்டரீக நயனஹான்னு ஆள வந்தார் கேக்குறாரு. பரமாத்மா யாரும் முடிவு பார்த்து கப் புண்ட கஷ் ஸ்ரீ ஸ்ரீயா கப் புண்டரீக நயனஹான்னு கேக்குறாரு. இதெல்லாம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க நீங்க கேக்குறாரு. அதெல்லாம் பெருமாளுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அப்படி புண்டரீக நயனே ஸ்வஸ்வாமினி அத்தியர்த்த பிரிய அனுபவ ரூபம் பராமஸ்தின் லபதே. அப்ப உன்னுடைய என்னுடைய இதுல உன்னுடைய அந்த ஆத்மாவுக்கு சுவாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்தில் அத்தியர்த்த பிரிய பிரிய அனுபவ ரூபம் பராம்பக்தியும் அதான் பராம்பக்திக்கு இதான் அர்த்தம். அத்தியர்த்த பிரிய அனுபவ ரூபம் பிரிய அனுபவ ரூபமா இருக்கக்கூடிய பக்தி அடைகிறான்னு இங்க முடியுது. இது வந்து 54 55 நம்ம அடுத்த இதுல இந்த கிளாஸ்ல முடிக்க ட்ரை பண்ணலாம். கவிதா திஜசிம்ஹாய கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.